more to mass motor Shiva Keta Shiva is back in action. It's a mass local song. எதிரோட்டு பொண்ணுங்கள் ஐயங்க மாசா கிட்ட வந்து கிசு ஒண்ணு தாங்க. கண்ணத்துல கிசுங்கோ, கழுத்துல கிசுங்கோ, இடுப்புல கிசுங்கோ, ஜஸ்ட் கொஞ்சம் மிசுங்கோ. மொட்ட சிவாடா, ரொம்ப கெட்ட சிவாடா. மொட்ட சிவாடா, ரொம்ப கெட்ட சிவாடா. கொஞ்சம் போங்க, கொஞ்சம் பகல்ல கொஞ்சம் சிரிச்சாலும் கொஞ்சம் முறைச்சாலும் கொஞ்சம். நீ ஆடுற ஸ்டைலும் மாசுடா, என்ன அடிச்சு புடிச்சாலும் மாசுடா, என அள்ளி அழைச்சாலும் மாசுடா. லோ லோ லோக்கல் மரண மாசு பக்கா லோக்கல். வாங்க அந்த கருப்பு மாசுடா, வாங்க கள்ள சிரிப்பு மாசுடா, உன் முத்தமோ கொஞ்சலும் மாசுடா, மொத்தத்துல மாசுக்கே நீ மாசுடா. கொஞ்சம் பகல்ல கொஞ்சம் சிரிச்சாலும் கொஞ்சம் முறைச்சாலும் கொஞ்சம். லோ லோ லோக்கல் மரண மாசு பக்கா லோக்கல். பக்கத்துட்டு எதிரோட்டு பொண்ணுங்கள் ஐயங்க மாசா கிட்ட வந்து கிசு ஒண்ணு தாங்க. கண்ணத்துல கிசுங்கோ, கழுத்துல கிசுங்கோ, இடுப்புல கிசுங்கோ, ஜஸ்ட் கொஞ்சம் மிசுங்கோ. மொட்ட சிவாடா, ரொம்ப கெட்ட சிவாடா. மொட்ட சிவாடா, ரொம்ப கெட்ட சிவாடா. சிவா கதா சிவா கதா சிவா கதா சிவா மொட்ட சிவா மொட்ட சிவா.